சுட்டி சுட்டி சுட்டி சுட்டி பொண்ணு, இது மட்டி மட்டி மட்டி மட்டி பொண்ணு. சுட்டி பொண்ண சுத்தட்டா, கட்டி கட்டி போடட்டா, பொட்டு ஒண்ணு வைக்கட்டா, தொட்டு தொட்டு கிள்ளட்டா. சுட்டி பொண்ணுக்கு மெட்டி ஒண்ணு போடட்டா, மெட்டி போட்டு கட்டி போடட்டா. பொட்ட குட்டி வாய்க்கு பூட்டு ஒண்ணு போடட்டா, பூட்டு போட்டு பாட்டு பாடட்டா. பாப்பா எப்பப்பா, பாப்பா அப்பப்பா, பாத்தா தப்பப்பா வீராப்பா. சொல்லி வச்ச ஒரு தேதி நிக்க வச்சு மால மாத்துவே. பாடி பூஞ்சிட்டு நீதான் எங்கிட்ட வீண முட்டின முட்டி தேயும். மதுகட்டு பொண்ண சுட்டி சுட்டி பொண்ணுக்கு மெட்டி ஒண்ணு போடட்டா, மெட்டி போட்டு கட்டி போடட்டா. வாய்க்கு பூட்டு ஒண்ணு போடட்டா, பூட்டு போட்டு பாட்டு போடட்டா, பூட்டு போட்டு பாட்டு பாடட்டா.